Zuvana, Jamaica, Hosanna, Ballet, Shavana, Guyana, Divana, Dele. Baila, baila, mo, zinna, nanira. Dala, dala, mo, zinna, nanira. Jinnabuna, gappandai, tukki, vila, yara. கண்டால் பிளந்தே பூமியை சொர்க்கத்திலே வைப்போம். புரட்டி தள்ளு மலையை கூட மண்ணாய் கரைத்து விடு. எரிமலையாக நீ நிர்ணய நில்லு. நன்மைகள் செய்தால் நாடே உந்திடு. எதிர்க்கும் காட்டிவிடு அன்பு. ஒளிச்சூடராக வெறிக்காற்றாக இருட்டை கிழித்து கதிராய் எழுந்துவிடு. மண்ணை நேசி மண்ணை சுவாசி துன்பம் வென்று அகிலம் மாண்டுவிடு. Hey! சம்ஜே.